endam nenjil neengada thendral needana ennam engum nee paadum dir dir dillana endam nenjil neengada thendral needana ennam engum nee paadum dir dir dillana isaiyin swarangal theena இசைக்கும் குயில் நீதானாவா எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருத்தில்லானா பனியில் நனையும் மார்கழிப்பூவே என நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே வாழ்ந்தேனே உறவின்றி முன்னால் வந்தாயே உறவா நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் குயில் நீதானாவா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா